already am stronger. Satyamai thottathu yaar naandane, adi naandane. Kanavu devane, nilavu nidane, unnilalum naandane. Kanavu devane. சொர்க்கத்துக்கு வந்து விட்டோம். ஆரோக்கியமாய் தொட்டது யார்?